ஓங்கி உள்ள கள்ளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உள்ள கள்ளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உள்ள கள்ளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உள்ள கள்ளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கிஞ்சி நாடெல்லா. நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தே, ஓங்கு பெரும் சென்னல் லூடுகயலுகட, ஓங்கு பெரும் சென்னல் லூடுகயலுகட, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முனை பற்றி, தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முனை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் கூடம் நிறைக்கும் பள்ளல் பெறும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் பள்ளல் பெறும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவாய், ஓங்கி உலகடந்த ராமாஞ்சுதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடராதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்பதே யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோ சதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ீலாத்தனகிரிபதிமுதிருஷ்ணம் சாராம் சுவீசிமாயிஷ்டாயிதம் வியாபலாத்தியுங்கோதாத்தீனமைதமிதம் பூயே வாத்து பூய அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பைபரியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்த்தி என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் தென்னலோடு கடலுகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிரண்டு சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் மனுஷன் ஆசைப்பட விஷயத்திலெல்லாம் புருஷார்த்தம் அப்படின்னு செய்யாரு. புருஷன் அர்ப்பிக்கக்கூடியது, புருஷன் பிரார்த்திக்கக்கூடியது, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய புருஷார்த்தங்கள் நாலு இருக்கு. நாலு விஷயம்தான் மனுஷன் ஆசைப்பட்டு கேட்பானா, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நாலு இருக்கு. நான் தர்ம காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சுகமா இருக்கணும் என்று பிரார்த்திப்பான். அப்படி கேட்டால் நிறைய ஐஸ்வர்யத்தோடு கூட சுகமா இருக்கணும் என்று பிரார்த்திப்பான். அப்படி இல்லைன்னா நல்ல போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு சுகமா இருக்கணும் என்று பிரார்த்திப்பான். அப்படி இல்லைன்னா எதுவுமே வேண்டாம், மோட்ச சுகம் வேணும் என்று பிரார்த்திப்பான். இந்த நாலு புருஷார்த்தம் யார்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா, இது ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒத்து ஒத்தர்கிட்ட போக வேண்டியது இல்லையா, நாலு புருஷார்த்தமே பகவான் நாராயணன் கிட்ட கிடைக்கும். சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாசா விஷ்ணு சதுர்முக, அவர் நாலு புஜம் நாலு கை வச்சிருக்கார். அதுவே குறிப்பா சொல்றதான், நாலு விதமான பலன்களையும் நீங்கள் சேர்க்கக்கூடிய நாலு விதமான பலன்களையும் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறாராம் நாலு புஜங்கள் என்றாரு. அதனால தர்மார்த்த காம மோக்ஷாட்சம் ஆத்மனா ஏகமேவ ஹரே தத்ர காரணம் பாத சேவனம். அப்படின்னா ஹரி கிட்டதான் வரணுங்கிற நாரதர் சொல்ற ஸ்லோகம் இது. இதுல ஒரு ஒரு பலன் வேணும் அப்படின்னா அது சில தேவதைகள் கிட்ட கிடைக்கலாமா இருக்கலாம், அநேக தேவதைகளுக்கு அநேக பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. சூரிய பகவானுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உண்டு, அக்னி பகவானுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதெல்லாம் அவர் கொடுப்பார். நல்ல குடும்பம் நல்லா அமையணும் அப்படின்னா பார்வதி தேவி கொடுப்பார். நல்ல ஞானம் வேணும் அப்படின்னா பரமசிவன் கொடுப்பார். நல்ல ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா குபேரன் கொடுப்பார். இப்படி ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கா, எல்லா தேவர்களுக்குமே அந்தந்த பலனை கொடுக்கக்கூடிய திறமை உண்டு. அவ கொடுப்பார் கட்டாயம், அது ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா பாகவதத்துல இந்த இடையில எடுத்து சொல்ற சுதாச்சாரியர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பலனை எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றார், அகாமகா எனக்கு எந்த பலனுமே வேண்டாம் அப்படின்னா என்ன பலனும் கேட்டா, அப்ப பகவான் நாராயண நிச்சயிக்கணும். சர்வகாமகா எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, அப்பவும் பகவான் நாராயணன் தான் செய்யணும். ஏன்னா ஒரு ஒரு பலனுக்காக ஒத்து ஒருத்தர் காலில் போய் விழுந்து நிற்கிற காட்சியும் இவர்கிட்ட வந்தா எல்லாமே கிடைக்கும். இவர்தான் பல விசாரண தக்ஷா, பலத்தை கொடுக்கறதுல இவருக்கு சமம் யாருமே கிடையாது. அந்த அளவு பெயர் வாங்கினா எம்பெருவான் சீமன் நாராயணன். மற்ற தேவதைகள்லாம் பலம் கொடுக்கறதே கூட இவருக்கு அதிகமாகத்தான். அப்படி பல விசாரண தக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம கேட்டதுக்கும் மேல கொடுக்கக்கூடியவர், கேட்ட பலனை கொடுத்து திருப்தி அடையிறவர் கிடையாது. நீங்க கேட்டதை வாங்கிக்கோ அப்படி அப்படிங்கிறது கிடையாது, மேல மேல போயிட்டே இருக்கும் அந்த பலன். அதாவது எந்த எந்த பலனையுமே எம்பெருமான் கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற தேசிய சாதாரணமானவாளே இருக்கட்டும், சாஸ்திரங்கள்லாம் பெரியா தெரியாமல் சாதாரண பலன்களே இருக்கட்டும், அவளே நாராயணன் கிட்ட பலனை கேட்டு வாங்கினா அது தனி அப்படிங்கிற, ஏன்னா அது அந்த பலனோட நிற்காது. கண்ணனுக்கு ஒரு சுபாவம் உண்டு, ஆனுசந்திக்க பலனை கொடுப்பான், கேட்ட பலன் மாத்திரம் இல்லாமல் கூட அனுசங்கமாக அதாவது இனாமாக இன்னும் சில மலம் கொடுத்துட்டுதான் விடுவான். அது மாத்திரம் இல்ல, அவ்வளோ பலங்கள் அதிசய தந்திடலாம் அப்படிங்கிற பலன் பூர்ணமா கிடைக்கும் மாத்திரம் இல்ல, இது மேல மேல நம்மளை கொண்டு போய் பகவான் சன்னிதி இந்த மோட்சத்துல கொண்டு வந்து விட்டுடும். இந்த பலனெல்லாம் கிடைச்சி நமக்கு ஞானம் வந்து, ஏன்னா அகவே மிக உபச்சந்தீதாம் அசங்க சாட்சினி திருஷித்த ஜனதா தீர்த்த ஸ்நான கிரமக்ஷபிதையினதாம் அப்படிங்கிற, ரொம்ப தாகம் இருக்குதுனும் தீர்த்த ஸ்நானம் பண்ணாமல் தான் குளித்தான். குளிச்ச இடம் புண்ணிய நதி, கங்கா நதியா இருந்தது நிச்சயம், தாகத்துக்காக குளித்தான். தாகம் போச்சானா போச்சு, ஆனா கங்கையில் குளிச்சபடினால என்ன கேட்டா பாபமும் குறைவும். அந்த மாதிரி எந்த பலனையும் பெருமாள் தீர்த்த கேட்டுவாங்கினால் அந்த பலன் கிடைக்கும்னு மாத்திரம் இல்லை, பாபமும் கொஞ்சம் போகும். பாபம் போச்சுன்னா பகவத் ஞானம் நமக்கு வரும், அப்படியே மெதுவா நம்ம கிட்ட கிட்ட போய் பகவானுடைய திருவடியை அடைகிற வரைக்கும் அது கொஞ்சம் விட்டுடுவான். அது மாத்திரம் இல்ல, அதான் அனுசந்தித பலம் அப்படின்றது. எந்த பலனுமே வேண்டாம், எனக்கு பகவானுடைய திருப்தி தான் பலன் வேணும் அப்படின்னா அப்பவும் பெருமாள் இடம் வந்தா கூட சில பலன்களையும் கொடுத்துருவார். பகவானுடைய திருப்தி கிடைக்கும் பிரதானமா, இனாமாக சில பலன் கொடுத்தே வழக்கமான வழியினால கூட சில பலன்களையும் சேர்த்தே கொடுப்பார். அதனால்தான் இந்த சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியமோ சக்தி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போகாம்ச்சைவ ஆனுசந்திதானே ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க பிரதோஹரிஹி. தியானம் வந்தார் ஒருத்தர் பகவானை குறித்து தியானம் பண்ணி மோட்சம் போகணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, அவர் தியானம் பண்றதுக்கு தேவையான சரீர ஆரோக்கியம் அதை பகவானே கொடுத்தார். அதுக்குன்னு தனியா ஒண்ணு பண்ண வேண்டாம், அவருடைய குடும்பத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம். பகவான் வேணும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வேண்டாம் சொன்னாதான் நிறைய வரும். பெருமாள் சன்னிதியில் ஆனுசங்கிகமாக இனாமாக கூட வந்து சேரும் அநேக பலன்கள். யாகத்திலே சொல்லியிருக்கா வேதத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு யாகம் பண்ணால் சொர்க்கம் பலன் கிடைக்கும்னு மாத்திரம் இல்ல, நல்ல ஆயுஷ் பலன் கிடைக்கும், நல்ல குழந்தை எல்லாம் பிறக்கும் அப்படின்னு சில பலன்கள்லாம் சேர்த்து சொல்றான். எப்படி யாகத்தினாலேயே அத்தனை பிரீத்தியாகி பகவான் கொடுக்குறானோ, அப்ப பகவான் திருவடியே உபாயமா அப்படி செஞ்சான்னா அப்ப கத்தாலையும் அநேக பலன்களை கொடுப்பான். நின்மையே தாழ்வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். எதுவுமே வேண்டாம் பகவான் திருவடியை யார் பிடிக்கிறாளோ அவன்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஐஸ்வர்யங்கள்லாம், அப்படிப்பட்டதான் எனக்கு வேணும் ஐஸ்வர்யங்கள்லாம் அவன் போய் சேர்றதா. இப்படி ஆனுஷங்கிக பலன் அப்படின்னு கூட சில பலன்களை எல்லாம் பகவான் கொடுக்கக்கூடியவன். இப்போ கோபஸ்திரீகள் எல்லாம் ஆயுர்வலத்தொன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து மார்கழி மாசத்துல அழகா ஒரு விரதம் இருக்காள். இதுக்கு பலன் என்ன அப்படிங்கிறது கடைசியில் சொல்ல போறாள். எம்பெருமானுடைய திருவடியை பிரார்த்திச்சு கைக்கரியம் வேணும் அப்படின்னு கேட்டு பிரார்த்திக்க போறா. ஆனால் பகவான் அதோட நிறுத்த மாட்டானா, இன்னும் பல பலன்களை எல்லாம் கொடுப்பானா, அது ஒண்ணு எடுத்து சொல்ற அந்த பல பலன்களையும் எடுத்து சொல்றாரு. இந்த பாட்டுல பிரதானமானது என்ன கேட்டால் நல்ல மழை பெய்யும், பொங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். நம் பாவை அப்படின்னா நம்ம நோன்பு, நம்ம விரதம். இந்த விரதத்தை நாம சாற்றி நீராடினா அப்ப தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும், நல்ல மழை பெய்யும், அதாவது நல்ல பயிர்கள் எல்லாம் வளரும் அப்படின்னு அநேக பலன்களை சொல்றான். இப்பவே நல்ல காரியம் எது நடந்தாலுமே நல்ல மழை பெய்யும். இது இப்படிப்பட்ட விசேஷமான காரியம் பகவத் ஆராதனம் நடக்கிறது அப்படின்னா அப்ப தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி, ஒரு குறவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே சோச்சமாக இருப்பவர்கள், அநேக பலன்கள் ஆனுஷங்கிகமாக கூட இனமாக வந்து சேரும் அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து சொல்ற பாட்டு. பிரதான பலனை பின்னர் சொல்ல போற ஆனுஷங்கிகமான பலன்களை இப்ப சொல்ற. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு நோன்பு நோக்கிறார்கள் இந்த பெண்ணுகள்லாம் இந்த சிறுமிகள் எல்லாம் அப்படின்னு பெரியவாளுக்கே ஏதாவது சந்தேகம் வந்தா அதுவும் தீர்ந்து போயிருந்தான். நான் அவ கேட்கறேன், என்ன காலம் கட்டா எடுத்து போறீங்களே, இன்னா நதிக்கு போறீங்களே, அந்த போய் ஏதோ விரதம் விரதம் இருக்குங்களே, எதுக்காக இந்த விரதம், அவனுக்கு சந்தேகம். அவளுக்கு ஏதாவது ஏதாவது பண்ணிட்டாங்க, சின்ன குழந்தை ஏதாச்சு, அந்த குழந்தைய என்ன சொல்றது, மழைக்காக விரதம் இருக்கும் அதுதான் அவளுக்கு ரொம்ப சந்தேகம். நன்னா இருங்கோ, மழை தான் இப்ப தேவை, நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்ல அப்போ அதுக்காக அமைந்த பாட்டு இது. நல்ல மழை பெய்யும் அப்படிங்கறத எடுத்து சொல்ற பாட்டு. ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது, நாடெல்லாம் மொத்த இடமும் மாசம் மூணு தடவை மழை பெய்யுமா, மழைனா திடீர் பெய்யும், அதுக்கப்புறம் மழையே இருக்காது அப்படிங்கிறது திட்டமா பெய்யும், தீங்கின்றி பெய்யும். படித்தார் தொடர்ந்து பத்து நாள் மழை பெய்ஞ்சு எல்லா இடமும் வெள்ளக்காடு ஆகி மனுஷனால என்னென்ன அரண்ட போக முடியாத போய் இப்படியான தொந்தரவெல்லாம் கொடுக்காது. ஒரு பிரதனம் இல்லாமல் எல்லா மாதமுமே மூணு தடவை பெய்யணும். அந்த மழை பெஞ்ச பண்ணினால நிறைய பல பயிர்கள் எல்லாம் வளர ஓங்கு பெறும் சென்னல், நல்லா ஓங்கி வளர்ந்த சென்னல் இருக்கிட்ட அது நடுப்புல கழுந்து போல மீனெல்லாம் நடுவில் துரு துரி விளையாடுமா, நெல்கதிர்களுக்கு நடுவுல ஜலம் தேங்கி இருக்கிறபடினால மீன் உள்ளுக்குள் போகுமா. பூங்க குவளை போதை பொறிவந்து கண்படுத்த குவளை பொருட்கள் இருக்கு, சொச்சமா தேனை எல்லாம் சாப்பிட்டு அதுவும் ஆனந்தமாச்சு, மனுஷன் மாதிரி அதுவும் ஆனந்தமாச்சு, அதுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைச்சிருக்கு. பசுக்கள் என்ன பண்றோம்னா தேங்காதே உக்கிருந்து சீர்த்தம் உடைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வெள்ளல் துரும்பு சுக்கள், அந்த பசுக்களை கறக்க கறக்க குடம் நிறைக்கும்படியா அநேக குடங்கள் நிறைக்கும்படியான ஒரு பெரும் பசுக்கள் அப்படின்னு நீங்காத செல்வம், எங்கேயும் நீங்காத செல்வம், நிலையான செல்வம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு அழகா சொல்ற. இந்த பாசுரத்துல நல்ல வருஷ சமிருத்தி, நல்ல மழை, நல்ல மழை பெய்யும், அதனால ஜல சமிருத்தி இருக்கும், அதனால பயிர்கள்லாம் நல்லா வந்து சசிய சமிருத்தி இருக்கும், அதனால புஷ்பங்கள்லாம் நல்லா வந்து எல்லாமே நல்லா இருக்கும், அதனால வந்து முதலான ஜீவிகள் எல்லாமே சந்தோஷமா இருந்து ஜீவி சமிருத்தி அப்படிங்கறது எல்லாம் அநேகம் இருக்கும். அப்படி அப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய கோ சமர்த்தி எல்லாம் வரும். ஏன்னா அதுக்கு நல்ல ஆகாரம் எல்லாம் கிடைச்சி பசு மாடு எல்லாம் நல்லா இருக்கும். கோ சமர்த்தி இருக்க முடியாது, க்ஷீர சமர்த்தி நிறைய பால் கிடைக்கும். க்ஷீர சமர்த்தி இருந்தா சேர்ப்பானா, அதுக்கப்புறம் எல்லா சமர்த்தியுமே கிடைக்கும். நீங்க அது செய்வோம், நிறைய பால் இருந்தா போறோம், அதுவே பெரிய ஐஸ்வர்யம். நிறைய பசு மாட்டோட நிறைய பால் இருந்தா அந்த காலத்துல அதுவே பெரிய ஐஸ்வர்யம். அந்த செல்வம் நீங்காமல் எப்பவுமே ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த நோன்பு மார்கழி மாசம் விரதம் இருந்தால் இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே அனுசங்கிக்க பலனே அழகா சொல்லக்கூடிய இந்த சுவம். இதுல ஆரம்பத்துல இந்த பாசுரம் இதுல ஆரம்பத்துல ஓங்கி உலகளந்த உத்தவன் தேவைப்பாடின்னு அழகான வார்த்தை. நாம விரதம்னா என்ன அப்படின்னு கேட்டானா பாடுறதுதான் விரதம். பார்த்தடவுள் பையத்தேன்ற பரம நதி பாடி அப்படின்னு விரதத்தை பத்தி சொன்ன. அதைத்தான் சொல்றார், நாங்க விரதம் இருக்க போகிறோம். அதே விஷயத்தையும் கொஞ்சம் மாற்றி ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படிங்கிறான். எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்தவன், அதுக்கப்புறம் திடீர்னு ஓங்கி வளர்ந்தான் இல்லையா, அதை சொல்றது ஓங்கி உலகளந்த உத்தமன். கிருஷ்ணன் தானே இவன் பாட போறான், கிருஷ்ணனை பாட போறவா ஏன் வாமன பெருமான் சொல்றா, இப்போ கிருஷ்ணனை பாட போறோம் ஏன் திரிக்கிற பெருமானி சொல்றா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒண்ணு. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கூட கிருஷ்ணன் தானே பாடணும், அவனை உத்தேசி தானே விரதம். ஏன் திரிக்கிறவனை சொல்றா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி ஆதிமுக்கு. வாமன பெருமானும் அழகா இருப்பான், கண்ணனும் அழகா இருப்பான். வாமன பெருமானும் அதிசயித்தமான சேர்த்தை எல்லாம் வந்தான், கண்ணனும் அதிசயித்தமான சேர்த்தை எல்லாம் வந்தான். வாமன பெருமானும் யாச்சிச்சு நிற்கிற கண்ணனும் சரிசனும் யாச்சிச்சு அம்மா என்ன விட்டுடுமா விட்டுடுமான்னு யாச்சிச்சு நிற்கிறா. இப்படி இங்க பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையா இருக்கு. வாமன பெருமா ரொம்ப அழகான், வாமனாலே அழகுன்னு ஒரு அர்த்தம், ரொம்ப அழகுங்கிறான். அவருடைய அழகு மொத்தத்தையும் சின்ன ரூபத்துல சுருக்கின்னு வந்துட்டாராம். எப்படி எப்படின்னு கேட்டானா, 8 லிட்டர் பால் வாங்கி அது மொத்தத்தையும் நன்னா காய்ச்சி அதை சுண்ட வச்சா அதுக்கு எத்தனை மாதுரியம் இருக்குமோ அத்தனை மாதுரியம். 8 லிட்டர் பாருங்க என்ன இனிமையோ அத்தனை இனிமையும் அதை சுண்ட வச்சு 1.5 லிட்டர் அடிதான் வச்சுக்கோங்க, அது எத்தனை திட்டிக்கும். அதே போல பெருமாளுடைய அழகு இருக்கும் இல்லையா, அது மொத்தத்தையும் திரட்டி வாமன பெருமாளா வந்துட்டேன். அத்தனை அழகா கிருஷ்ணன் மாதிரியே அழகா இருக்கான். வருக வருக அப்படின்னு வாமன நம்பி வருகிற தெரியாத கண்ணனை சொல்லச்சு திருவோணத்தான் அப்படிங்கிற வாமன பெருமாள் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால வாமன பெருமாளை பாடுறார், அவர் எப்ப ஓங்கி வளர்ந்தார் அப்படின்னாச்சோ அப்ப முன்னாடி சின்னவரா இருந்தார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சது. உலகந்த உத்தமன் அப்படின்னு சொன்னா திருவிக்கிரமன் மாத்திரம் தான் அர்த்தம் இருக்கும். ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படின்னா ஒரு சின்னவரா இருக்கு வளர்ந்தார். ஏன் வளர்ந்தார் அப்படிங்கிட்ட மகாபலி சக்கரவர்த்தியோட தானம் வாங்கினவுடனே அந்த அந்த சந்தோஷத்துல வளர்ந்தாராம். அந்த பூரிப்புல மகாபலி சக்கரவர்த்தி பரம பக்தனா இருக்கான். அவன் கிட்ட போய் கை நீட்டி தானம் வாங்குறார், அவன் குறிப்பிட்டான். அதை வாங்கின உடனே உவந்த உள்ளத்தனால் உலகம் அளந்து அப்படிங்கிற இப்பவே சந்தோஷம் வந்தா கொஞ்சம் பெருத்துவோம் மனுஷர்கள். நல்லா வண்ண குடி ஏன் பெருத்திருக்காருன்னா சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு, ஏன் நினைச்சிருக்காருன்னா துக்கமா இருக்கான்னு. இந்த வாமன பெருமாளுக்கு மகாபலி கிட்ட தானம் வாங்கினதுமே சந்தோஷம், அதுல குறித்தார். அதுதான் உலகம் முழுக்க வளர்ந்துட்டார். அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் எம்பெருமான் தான். ஏன்னா இந்த காரியத்தை யாரும் செய்தவர் கிடையாது, எதுவுமே அடையாளம் காமிக்கிறது. விசக்கிரமே விஷ்ணு கோபா அதா அபியான் 3 அடியினாலே அந்த பெருமையை எடுத்து சொல்றது வேற. அதனால அவன் தான் உத்தமன் அப்படின்னு நல்லா தெரியுது. மிக உத்தமன், மிக பெரியவன் அப்படிங்கிறது தெரியுது. அது மாத்திரம் இல்ல, தான் வந்து தன்னுடைய ரூபத்தை சுருக்கென்று பிச்சை எடுத்தாவது மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றணும், இந்திரனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தார் இல்லையா, அதனால உத்தமன். ஏன்னா தன்னை தாழ விட்டு தான் கஷ்டப்பட்டாவது நியூட்டன் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாரோ அவ உத்தமா. நான் என்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் உத்தமன். அதான் பெருமாள் நினைக்கிறான். சில பேர் என்ன சொல்லுவான், நான் என்ன ஐச்சிக்க முடியாது, நீ நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தம், அதே போல நானும் தானே நல்லா இருக்கணும், அதனால நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் மத்தியம் இடைப்பட்டவன். இன்னும் சில பேர் இருக்கா, அவ நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவன் அர்த்தமன். ஏன்னா ஒன்னு அழிச்சாவது நான் நல்லா இருப்பேன், நான் ஜீவிப்பேன், உனக்கு என்ன எனக்கு என்ன, நான் ஜீவிப்பேன் அப்படிங்கிறவன் நான் தான் நீச்சனான. இப்படி மூணா பிரிச்சிருக்கா. இந்த இடத்துலயே பார்த்தான்னா மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார். மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய ராஜ்யத்திலாம் அபகரிச்சிருந்தார், மொத்தமே எல்லா ராஜ்யத்தையும் அபகரிச்சிருந்தார். ஏன்னா நான் நன்னாக்கா, உனக்கு என்ன இந்திரனுடைய ராஜ்யம் போச்சேன்னா போனா போடுவேன், எனக்கு என்ன அதை பத்தி, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்திரன் அப்படி இல்ல, நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும், ரெண்டு ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ என் ராஜ்யத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவன் இந்திரன் மத்தியமன். ஆனா பகவான் என்ன அப்படின்னு கேட்டா, நான் குள்ளமா போனாலும் போறேன், நான் பிச்சை எடுத்தாலும் எடுக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு யாச்சனம் பண்ணி கட்சியில வளர்ந்து லோகத்தை எல்லாம் தன் வசத்துல கொண்டு வந்து இந்திரனுடைய லோகத்தை இந்திரனுக்கு கொடுத்து மகாபலிக்கு செய்ய வேண்டிய அனுகிரகத்தை மகாபலிக்கு செய்து ஆச்சரியமா இருக்காராம். அதனால இவர் தான் உத்தமன். இது உத்தமன் மத்தியம் அதமன் அப்படின்னு மூணு சொல்லுவார். அதமன் அப்படின்னா தான் மாத்திரம் நல்லா இருக்கணும், அவன் கெட்டு போனா பரவாயில்ல. அப்புறம் நாலாவது ஒருத்தர் இருக்கார், ஏது நிரர்த்தகம் பதவிதம், நானும் கடமை நீங்களே, நான் கெட்டாலும் பரவாயில்ல நீ கெட்டு போகணும், நான் நல்லா கிடங்குறது கிடையாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ கெட்டணும் அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சா அவன் என்ன சொல்றது அப்படின்னா, தேகேன ஜானீமஹே, அவன் யாருமே சொல்ல முடியாது, நான் மனுஷனே சொல்ல முடியாது அவன். இப்படி பகவான் உத்தமனா இருக்கானா, மகாபலி சக்கரவர்த்தியோட காரியத்தையும் இந்திரனுடைய காரியத்தையும் செய்து கொடுக்க தான் கஷ்டப்பட்டு. ஏன் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி நிறைய தானங்கள் எல்லாம் பண்ற, அப்ப அவர்கிட்ட போய் தானம் வாங்கி அவர் தான செய்த நல்லா தானம் பண்றவர் அப்படிங்கிற பெரிய அவருக்கு காப்பாற்றி கொடுக்குறார் மகாபலி சக்கரவர்த்தி. திருமாவை நினைச்சாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி போய் அடிச்சு சம்ஹாரம் பண்ணி அவர்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடிங்கி இந்தனுக்கு கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுக்க செய்யும் பெருமாள், அப்படி சண்டை போட வரல. ஏன்னா பிரசாதனுடைய பேரணிவன் இவரும் பரம புத்தனா இருக்கக்கூடியவன், அதனால இவங்கிட்ட போய் சண்டை போட்டு அடிக்கிறதுலாம் தேவையில்லை, இவன் தானம் பண்றாலும் அதனால தானம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இவன் பெருமையை கூட்டலாம்னு முடிவு பண்ணிட்டார். இந்திரன் என்ன அப்படின்னு எனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னா பெருமாள் இந்திரன் கிட்ட, இந்திரா மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணிட்டு இருக்கான், நீ நேர போய் யாகத்துல போய் தானம் கேளு, யாச்சனம் பண்ணு, என்னுடைய லோகம் எனக்கு வேணும் கேடு கொடுத்துருவான், கட்டாயம் கொடுத்துருவான் அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்லலாமோ இல்லையோ, அதையும் பெருமாள் சொல்லலையா. ஏன்னா இந்திரனை போய் யாத்திரை பண்ண வைக்கிறதா அவன் பெருமையை காப்பாற்றும், இந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்தவரே பெருமாள் தான் அப்படின்னு வேதத்துல பதவி. அதனால தானே கொடுத்த பதவிய இழந்து நிற்கும் போது தானே அவனை நீச்சமா நினைக்கக்கூடாது, நீ இந்திரன் தனி தேவேந்திரன், நீ தேவர்கள் தலைவன் அப்படின்னு அவன் பெருமையும் காப்பாற்றும், அவனை போய் யாத்திரம் பண்ண சொல்லக்கூடாது. அப்ப மகாபலியுடைய பெருமையும் காப்பாற்றணும், இந்திரனுடைய பெருமையும் காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாள் தன் பெருமையை சிரிக்கிட்டு தான் போய் வாமன பெருமாளா போய் போய் யாத்திரம் பண்றான்தேகி அப்படிங்கிற, அதுதான் உத்தமனுடைய லட்சம். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன். அது மாத்திரம் இல்லை, அப்படி கேட்டது மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தானே, அனுகிரக புத்தினால் தானே இவர் தன்னையும் தாழ விட்டுக்கிறது, அவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு தானே. அம்மாவார் அழகா சொல்றோம், அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே என்ன கடலும் மண்ணும் எண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் முடியுமாறு அவை கேட்கின்றோரும் என் நெஞ்சம் நின் தனக்கே கரைந்திடும் அப்படிங்கிற. நீ போய் எதுக்கு அடியை மூன்றை இறந்தார் எதுக்கு அவனுடைய யாத்திரம் பண்ணும், யாத்திரம் பண்ணதே தப்பு, தேவையில்லை உனக்கு, எல்லாமே உன்னுடைய இயல்பகம் தானே, நீ கட்டி வாங்க வேண்டாமா, அப்படி இல்லை அப்படிதான் யாத்திரம் பண்ணேனாலும் மூன்றடி எதுக்கு அயாத்திரம் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒரு திருவடினாலே ஒரு அடி எடுத்து வச்சு பூமி மொத்தத்தையும் மறந்துட்டார், குறுக்கு வாட்டில் திருவடி எடுத்து வச்சு ஆகாசத்துல உயர வாட்டில மரம் மாதிரி திருவடி எடுத்து வச்சு ஆகாசம் மொத்தத்தை அளந்துட்டார், மொத்தம் ஊதி வச்சுப்போம், மொத்த லோகங்களும் ஆயிடுச்சு, ஆகாசத்தில் இருக்க லோகங்கள் சத்திய லோகம் வரைக்கும் எல்லாத்தையும் அளந்தாரு, லோகம் பூலோகத்தில் இருக்கிற மொத்தத்தையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அளந்தாரு, ரெண்டு அடியில முடிஞ்சு போச்சு காரியமே, மூணாவது அடி எடுத்து வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அப்போ ரெண்டு அடி போயிடும் அப்படிதான் கேட்டிருக்கணும் பெருமாள். ஒரு விஷாந்தேகி அப்போ என்னடியால் யான் அளப்ப மூவடி ஒன்று கேட்கக்கூடாது, இரண்டு அடி அப்படின்னு கேட்ட போகும்போது காரியம் முடிஞ்சிருச்சு ரெண்டு அடியில எதுக்கா மூணு அடி கேட்டாங்க, ஏன்னா அதுதான் முக்கியம், அந்த மூணாவது அடி தான் பெருமாளுக்கு முக்கியம். இந்த முதல் அடி எடுத்து வைக்கிறதோ ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறதோ இதெல்லாம் அவரவா காரியத்தை நடத்திக்கிறதுக்காக திருநாள் பண்ற. மூணாவது அடியில மகாபலி தர்மத்தினுடைய சிரஸ்ல தன்னுடைய திருவடியை வைக்கிற அவனுக்கு அனுகிரகம் பண்ற. அவனை ஒண்ணுமில்லாம பண்ணப்புறம் அவனே தலை தாழ்த்துறான். இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு நினைச்சான் தலை தாழ்த்துறான் அல்லையா. உடனே திருவிழினால் அனுகிரகம் பண்றேனே அதுதான் அவருடைய லட்சியம். இவன் ஒருத்தவன் அப்படியோ ஒரு ஜீவன் கிடைச்சிருக்கான் எனக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறவன். அப்படி மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் மூன்று அடி எல்லாம் போய் ஆச்சாரம் பண்ணபடினால உத்தவன். அநேக விஷயம் அசேஷம் அவிசேஷதா ஸ்ரீஜகத் அஞ்சனாத்ரி சிதுஹு சராச்சரமசீகர சரண பங்கஜேனாங்கிதம் அப்படிங்கிற தேவாசகத்தில் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருடைய சிரத்தையும் திருவடி எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாரையும் அளந்து போறேன். இவர் திருவடி கீழே யாருதான் இல்லை, மொத்த பேரும் இருக்கா, எல்லாரையும் அளந்துட்டான். எல்லாருடைய சிரத்தையும் தன் திருவடியை வச்சு அங்கீதம் அடையாளம் பண்ணிட்டார், சீல் வச்சுட்டார். ஏன்னா கேட்டா நீங்கள் என்னை சேர்ந்தவர். பூமி முழுக்க எல்லா இடமும் எல்லா சேதனங்களும் எல்லா சேதனங்களும் தன்னுடைய இது அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேங்க்ல சீல் வச்சு அனுப்புற மாதிரி ஒரு திருவடியினாலே சரண பங்கஜேன்னு அங்கீகிட்டா அடையாளம் பண்ணி இது என்னுடைய இது அப்படின்னுட்டார். மொத்தமும் அவருடைய. இதே மகாபலி சக்கரவர்த்தியோ இந்திரனோ யாரும் சண்டை போடக்கூடாது. அவர் யாருக்கு கொடுக்குறாரோ அவருக்கு தான். அப்படிதானே இப்போ இப்போ இந்த பூமி லோகம் அவர் யாரு கொடுக்குறாரோ அவருக்கு தான். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்றும் அப்படிங்கிறார். மண்ணை எல்லாம் இப்படி துழாவி பார்த்து இது வாமனன் அளந்த மண் அவனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாளாம் ஒரு நாயிகா. அப்போ அதனால்தான் அந்த இந்தியாவளி அப்படிங்கிறவ சொல்றான். மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி அவர் திருமாவளவன் தோற்றம் பண்ணும்போது மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய ராஜ்யங்கிறான், இந்திரன் என்னுடைய ராஜ்யம் இதோ அபகரிச்சின்னு போயிட்டான்ங்கிறான். ஆனா இந்த இந்திரனோ மகாபலி சக்கரவர்த்தியோ இதுல ஒரு பொண்ணு கூட அவ படைக்கல, அதெல்லாம் பெருமாள் தான் படைக்கிறது. அவருடைய இது போய் தன்னுடைய இது தன்னுடைய இது நினைச்சுட்டு இருக்கா இவா. என்ன வைத்தியகார்த்தனம், ட்ரெயின்ல ஏறி சீட்டு பிடிச்சு என்னுடைய சீட்டுனா இன்னொருத்த என்னுடைய சீட்டு, நான் ரெண்டு பேருக்கு சண்டை உண்டு. இப்போ பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் நான் சண்டையை தீக்கிறேன்டார். என்ன கேட்டேன், இது உன்னுடையதும் இல்லை உன்னுடையதும் இல்லை, இது ரயில்வே இருக்குது அப்படின்னுட்டார். அவருக்கான சொந்தம் நம்ம ஏதோ தற்காலம் ஏறி வரும் அவ்வளோதானே. அந்த மாதிரி இவ்வளோ கூட ஒரு இப்ப படைச்சாலும் ஒரு புல் படைச்சாலா இல்லை ஒரு மண் தூசியை படைச்சாலா இவன் தன்னுடையது தன்னுடைய இதுன்னு தெரிஞ்சிருக்கான். உரிமை கொண்டாடின்றதா வருவான். சில சமயம் வாடகைக்கு வீட்டில் இருக்கிறவர் அவரையும் உரிமை கொண்டாடுவார், அவரே இன்னொருத்தர் வாடகைக்கு வச்சு பாட்டு வாங்கி போடுவார். அந்த மாதிரிதான் இங்க நடந்துருக்கு. அதனால திருமாவளி என்ன பண்ண அப்படின்னா எல்லாம் தன்னுடைய இதில் காமிக்கிறதுக்காக சராசரம் மொத்தத்துக்கும் தன் திருவடியை வச்சுட்டு அப்படின்னால நம்ம சிரத்தையும் தன் திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணவர். அதனால உத்தமம் இத்தனை விரிவடையும் பண்ணிருக்க. அது மட்டுமல்ல நமக்கு கங்கா நதியை கொடுத்துருக்க. காமன் ஜெகத் கபட வாமன தாமுபேதா திரேபாகரீச சபவான் நிஜதே பலானி பதானி அத்யாபி ஜந்தவ இமே விமலேன யஸ்ய பாதோதரேன விதிருதேன சிவா பவந்தி. திருமால் திருவடி அப்படியே மேல ஆகாசத்துல போக பிரம்மா ஜெயம் சேர்க்க அதுதானே கங்கா நதி ஆச்சரியமா வந்திருக்கு. அதனால அன்னைக்கு இருந்தோ அது மாத்திரமல்ல இன்னைக்கும் பலன் கிடைக்கிறது காமன பெருமாள் அளந்தபடியினால. அதனால உத்தமம் என்னென்னைக்கும் உபயோகப்படுறாருன்னா அவர் தானே உத்தமம். அப்படி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நோங்க என்ன பண்றோம்னா அவனை பாடுறோம். அவனை பாடுறோங்கிறது சொல்லல, போன பாசுரத்துல அடிபாடி அப்படின்னா அவருடைய திருவடியை பாடுறோம் அப்படின்னா இந்த பாசுரத்துல பேர் பாடுங்கிறேன் அவனுடைய திருநாமத்தை பாடுறோம். அவங்க பகவானுக்கு கூட பாடல, பகவானுடைய திருநாமத்தை பாடுறோம். அத்தனை பிரபாவம் திருநாமத்துக்கு இருக்கு. பகவானுக்காற்றும் அவனுடைய நாமத்துக்கு பிரபாவம் ரொம்ப ரொம்ப அதிகமா. பகவான மாதிரி இந்த நாமத்தை நினைச்சிட வேண்டாங்கிறான். வாக்கிய பிரபாவம் போலே அன்று வாசக பிரபாவம். அது போல இதை நினைச்சிடக்கூடாது. பகவான் போல சாதாரணமா நினைச்சிடக்கூடாதான். ஏன் அப்படின்னு கேட்டா கட்டிப்பண் போலே அவன் தனிப்பண் போலே அவன் திருநாமம் அப்படின்னு. பகவான்கிறவன் கட்டிப்பொன் போல தங்க கட்டி ஒன்று நிற்கணிச்சுக்கோங்க, நல்ல தங்க கட்டியோ தங்க பிஸ்கட்டோ ஒன்று நிற்கணிச்சுக்கோங்க. இன்னொன்னும் தனிப்பொன் அப்படின்னா தங்கத்தினாலே ஆபரணம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுல எது உபயோகப்படுதுன்னா ஆபரணம் தானே உபயோகப்படும். தங்க கட்டி இருக்குன்னா இருக்கு, திருவாள் இருக்காரா இருக்கு, அற்கோயில இருக்காரு, அதனால என்ன. ஆனா திருநாமம் இருக்குன்னா நம்ம வாயில இருக்குன்னு நம்ம மனசுல இருக்கு என்ன இருக்கும். இது நாம போட்டுக்கிற ஆபரணம் மாதிரி திருநாமங்கிறது. பகவான்ங்கிறது சக்தி போல, தங்க சக்தி போல. அந்த இதுல பெருமான காட்டிலும் பிரபாவம் நிறைய இருக்கான். அதனால நாங்க பகவான கூட பாடல, திருநாமத்தை பாடுறோம் அப்படின்னு எதுவுமே எடுத்து சொல்றது. திருநாமத்தை பாடுங்கள் அப்படின்னு சொல்றது. ஞானம் தோணாம சித்திவர்த்தனா அப்படின்னு எடுத்து சொல்றது. எத்தனை பெருமை இருக்கு இந்த திருநாமத்துக்கு. பாராயண சப்தத்தை சொன்னாலே சர்வ பாபங்களுக்கும் போகும் அப்படின்னு எடுத்து சொல்றதாலே சொல்லிக்கல. அநேக இடங்கள்ல அர்த்தம் புரிஞ்சாலும் சரி புரியாலும் சரி தேசிய நகரா அஞ்சு விஷயம் எடுத்து சொல்ற திருநாமத்தை பத்தி சொல்லிச்சோம். ஆஸ்திக்யம் மந்தமாகவுமாம், அர்த்த ஜானம் இல்லாமலுமாம், அபிசந்தை இல்லாமலுமாம், அபிசந்தேந்தரம் உள்ளதாகவுமாம், பிரயோஜனாந்தனம் உண்டாகினும் ஏதேன் ஒரு பிரகாரத்தாலே திருநாமம் சொல்லின் அப்படின்னு ஆரம்பிக்க. திருநாமம் சொல்றவனுக்கு ஆஸ்திக்யம் இல்லை, அவர் நிறைய விசுவாசம் இல்லை, பகவான பத்தி நம்பிக்கை இல்லைன்னா கூட திருநாமம் நமக்கு அரசியல். அர்த்த ஜானம் இல்ல, ஏதோ நாமத்தை சொல்றாங்க தவிர நாராயணனா என்ன தெரியாது, ஹரினா என்ன அர்த்தம் தெரியாது. அர்த்த ஜானம் இல்லை, ஆனாலும் திருநாமம் திருநாமம் தான். அபிசந்தி இல்லாமலுமாம், ஐயோ உத்தமமான பகவானுடைய திருநாமமாச்சே இத நான் சொல்றேனே அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை. ஏதோ போற போக்கில் சொல்லிட்டுதான் கோவிந்தா. அபிசந்தன் தரம் அது இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, வேற ஏதோ அபிசந்தன் தரம் கோவிந்தா அப்படின்னா கோவிந்த நாமத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுன்னு சொல்றான் அப்படிங்கிறது இல்ல. அது மட்டுமல்ல வேற ஏதோ அபிசந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பகவானே நினைக்கல. கோவிந்தான்னு சொல்லி ஏதோ போயிட்டு ஒரு அர்த்தத்துல கோவிந்தாங்கிறான், கனால் கோவித்தா கோவிந்தா அப்படிங்கிறான். அப்போ ஒரு திருநாமம் திருநாமம் தானே. பிரயோஜனாந்தரம் வேற ஏதோ பலனுக்காக, ஒரு பிரயோஜனத்துக்காக திருநாமத்தை சொல்லி ஏதோ ஒரு பலனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றான் அப்படின்னா அப்பவும் திருநாமம் திருநாமம் தானேங்கிறேன். திருநாமத்தினுடைய பிரபாவம் மாற, இத்தனை இத்தனை இருந்தாலும் இத்தனை தோஷம் இருந்தாலும் திருநாமம் அப்படிங்கிறது கட்டாயம் உசக்தியா நிற்குமா. அதனால அதுதான் நம்ம சக்தி. பகவானை விட ஈஸ்வர் கிட்ட கேட்கிறார், தர்மபுத்தர் கேட்கிறார், அநேக தர்மங்களை எல்லாம் சொல்லி கேட்டார். பீஷ்மர் பல தர்மங்களை எடுத்து சொன்னார் பாண்டவர்களுக்கு. சாந்தி பருவா அப்படிங்கிறது எல்லாம் மகாபாரதத்தில் விஸ்தாரமாக அநேக தர்மங்கள் எடுத்து சொல்றார். புருஷ தர்மங்கள், ஸ்திரீ தர்மங்கள், அந்தந்த யுக தர்மங்கள், இன்னும் பாகவத தர்மங்கள், இன்னும் அநேக தர்மங்களை எடுத்து சொல்றார். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேனா மொத்த தர்மங்களையும் கேட்டார். இதற்கிற சாந்தனவம் புனரே வாப்பி பாஷத இதுக்கு தர்மபுத்திர அந்த பீஷ்மரை பார்த்து மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேட்டானா, கோ தர்ம சர்வ தர்மானாம் பகவத பரமோமதா, எந்த தர்மம் எல்லா தர்மத்தை காட்டிலும் உசந்து, எல்லா தர்மங்களிலும் உசந்து தர்மம் இது அப்படின்னு கேட்கிறார். அநேக தர்மங்கள் சொல்றது அறிவு, அது எது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு கூட கேட்கல. எது ரொம்ப சிரேஷ்டமா தேவரையை நினைச்சிருக்கீர் அப்படிங்கிற, ஏன்னா பீஷ்மர் நினைக்கிறதா முக்கியம். மகாத்மாவ யார் யாரோ என்னவோ நினைக்கிறது இருக்கட்டும், சாஸ்திரம் சொல்றது இருக்கட்டும், ரொம்ப தெருவுள்ளம் என்ன அப்படின்னா ஆச்சாரியன் திருவண்ணம் என்னங்கிறது தெரிஞ்சு செய்யணும் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சாஸ்திரம். அதான் கண்ணனை இவர்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். வாழ போய் வீட்டுக்கிட்ட போய் கேளுங்கள், கண்ணன் தான் அனுப்பிச்சிருப்பான். வாழ அதான் உங்ககிட்டயே பகவத்கீதை படிச்சாச்சுன்னா எங்கிட்ட படிச்சது போறாது, மகான்கள் கிட்ட போய் படிங்க அப்படின்னுப்பா கண்ணன். அதனால்தான் இங்க வந்திருக்காவா. அதனால உமக்கு திருவண்ணம் என்ன, எது உத்தமமான தர்மம் அப்படின்னு கேட்டா அப்போ வீட்டு சொல்றா, ஏசமய சர்வ தர்மானாம் தர்ம அதிகதமோமதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை அர்ச்சேது நரஸ்ததா, ஸ்தவங்கள்னாலே கீர்த்தனங்கள்னாலே பகவான பூஜை பண்றதுதான் தர்மங்களுக்காட்டிலும் சிரேஷ்டமான தர்மம் அப்படின்னு பீஷ்மர் விசாரணம் பண்ணுறார். அப்படி உத்தமமான ஒரு தர்மம் அது தோங்கி உலகந்த உத்தமம் செய்வார், அதைத்தான் நோன்பாய்வா பண்றார். அப்படி நாங்கள் நாங்கள் எல்லாருமே நம் பாவைக்கு அழகான விஷயம் ஆண்டால் நம்மளையும் சேர்த்துண்டு நம்மளுடைய நோன்புக்காக சாத்திரம் ஈராடினால் என்ன பலன் கிடைக்கும்னா, என்ன பெரிய பலன் கிடைக்க போகுதுங்கிறது கடைசியில் வரப்போகுது. 29வது பாசுரத்தில் சித்திரஞ்சீவாலய பாசனம் இருக்கு. இப்போ என்ன கேட்டால் மலரியும் நல்ல காரியம், பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஆனுசங்கிக்காம மலரியும் எப்படி செய்யும் அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் தேங்கள் மும்மாறி பெய்யுது அப்படிங்கிறார். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாம் இல்லாமல் திடீர்னு மழை பெஞ்சா பத்து நாள் மழை பெய்யணும், இல்ல அதுக்கப்புறம் நாலு மாசத்துக்கு மழை இருக்காதுனோ அப்படின்னா ஒரு கடினம் பண்ணாமல் மாசம் மூணு தடவை மழை பெஞ்சுட்டே இருக்குமா. அப்புறம் என்ன கேட்டா, கோம்புபுரம் சென்னலூர் கடலுக்குதான் சென்னல்லாம் அதுவும் ஓங்கி வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நாடெல்லாம் ஒரு அழகான விஷயம், எல்லா இடமும் வாழ்வீங்க. ஆண்டாண்டி வார்த்தை என்ன அழகான வார்த்தை, நாம் அப்படிங்கிற மையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற அதெல்லாம் நோன்பு இருக்கும். ஆயர்பாடுகள் மழை பெய்யணும் அப்படின்னு சீமித்து குத்தூர் மழை பெய்யணும்னு பிரார்த்திக்கிறேன். தீங்கின்றி நாடெல்லாம் பெண்கள் மும்மாறி வீடுங்க. ஓங்கு பெரும் சென்னல், சென்னல்லாம் நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கான் இந்த மழையினால. அது நடுவில் மீறி போடுது மழை. இந்த சென்னலை பத்தி சொல்லும் போது ஓங்கு பெரும் சென்னல் அப்படிங்கிறார். ஏன்னா ஓங்கி உலகிற உத்தமன் இருக்கான் இல்லையா, அவன் மாதிரியே இந்த சென்னலும் இருக்கான். ஆண்டால் ஓங்கி உலகிற உத்தமன் நினைவாகவே இருக்கிறோம். இந்த சென்னலை பார்த்தோடனே இதுவும் ஓங்கி உலகிற சென்னல்ங்கிற ஓங்கு பெரும் சென்னல் அப்படிங்கிற. பெரியாழ்வார் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துக்கு போனார், திருமாவை சேவிக்கணும்னு போனார். அங்க நடுவில் வயற்காடு கழனி வெளி இருக்கு. அங்க அதுல நிறைய ஜலம் இருக்கு, நெல்லாம் பெருசா வளர்ந்துருக்கு. ஒசரமா எல்லாம் சின்ன சின்ன மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. நெல்லாம் நல்லா திருடமா இருக்கு. அதுக்கு மேல தாமரைப்பூ விட்டு நிற்கிறது. அந்த நடுவில் அத்தனை ஜலம் இருக்கு. தாமரைப்பூலாம் மேல மேல மலர்ந்து இருக்கு அழகா. அப்ப தாமரைப்பூ எப்பவுமே ஒசரத்துல தான் வளரும். அது மேல நீட்டுக்கு மேல நிற்கும். அந்த மாதிரி இந்த நெல்லுக்கு நெல்லுக்கு மேல தாமரைப்பூ மேல இருக்கு. நிறைய தாமரைப்பூ நெல்லாம் என்ன பண்றது, நிறைய நெல் கதிரெல்லாம் இருக்கிறபடினால அப்படியே தலையை சாச்சிருக்கு. பாரம் தாங்காமல் தலையை சாச்சிருக்கு. இந்த பாட்டு பெரியாழ்வார் சொல்ற, உரம் பெற்ற மலர் கமலம் உலகளந்தான் தேவரி போல் உயர்ந்து காத்த பரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை வணங்கும் தன் அரங்கமே அப்படிங்கிற ராணுஜே. இந்த ஓங்கி வளர்ந்த பெரிய தாமரப்பூர் கொஞ்சம் அது ஓங்கலூர்ல இருந்த உத்தமன் மாதிரி திருவடி அப்படி நீட்டின் இருக்கா மாதிரி இது தானே அப்படியே நீட்டின்றான். திருவடியும் தாமரப்பூ தானே, இந்த தாமரப்பூ அப்படி நீட்டின் இருக்கான். பக்கத்துல தலசாச்சு இருக்கிற இந்த நெல் கதிர் கொல்லியும் இது பக்தன் மாதிரி தாழ் தாழ்த்து தலையை வணங்குறான். இது அந்த திருவடிக்கு திருவடிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு தலையை வணங்கி இருக்கான். பெரியாழ்வாருக்குதான் இப்படி தோணும், அதே மாதிரி ஆண்டாளுக்குதான் இப்படி தோணும். அதனால ஆண்டாள் ஓங்கு பெரும் தென்னல் இதை வனத்திலிருச்சுன்னு தான் சொல்லுது. நடுவில் கடலு கூட பூங்கோலை போதில் பெண்வந்து கண்படுத்தா. இந்த கோலை குற்றத்துல பண்டுகள்லாம் அழகா தூங்குறான். நடுவில் மீன் வேற குறுக்க குறுக்க போயிட்டு இருக்கான். அப்ப அந்த புஷ்பங்கள் எல்லாம் அழகா ஆடுறதா, அந்த வண்டுக்கு ஊஞ்சல் கட்டி வச்ச மாதிரி இருக்கா, ஆனந்தமா தூங்குது. தேங்காதே புக்கிகழ்ந்து சீர்த்த முனைபற்றி வாங்க குடம்பரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அது பசுக்கள் கோசமுச்சி. அந்த பால் கறக்கணும் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டு அது தேங்காதே அது உள்ள பிறகு தங்காதான். நம்ம கறக்குறவங்க கறக்கலையோ அப்படியே பொழியறதுக்கு காத்துன்னு இருக்கான். அந்த பசுமாடு அத்தனை மதி கனத்து இருக்கு. இவனும் இவனும் சீர்த்த முளை பற்றி வாங்க அதை பிடிச்சி கறக்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா என் கையே கொள்ளாதான். அத்தளவு புஷ்டமான ஒரு மாடு. அதான் அந்த மாடுல என் கை கொள்ளாத அளவு பிடிச்சி நல்லா கஷ்டப்பட்டு கறந்தான்னா குடம் நிறைக்கும். ஒரு ஒரு ஒரு தடவை கறந்தான்னா குடம் நிறைச்சிருவான். அந்த அளவு புஷ்டி மாடுகள். அடுத்த தடவை கறக்கிறதுக்கு அடுத்த குடம் தான் வேணும். அப்போ வாங்க குடம் நிறைக்கும். நிறைய குடம் நிறைய குடம் நிறைக்குமா, ஒரு குடம் மாத்தம் இல்லை. பெரியவர்த்தம் இல்லை அழகா சொல்ற, குடம் வாங்க குடம் வாங்க குடம் இடாதார் இழைக்கின்றது பசுவின் குற்றம் இல்லை. ஏன் நின்று போச்சு அப்படின்னா குடம் இல்லைன்னு இருக்குமே தவிர பசுவுக்கு தோஷம் இல்லை. பசு இன்னும் கறக்கக்கூடியது. அந்த மாதிரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த பசுக்கள் தான் வள்ளல். இப்படிப்பட்ட பெரிய பசுவை நாம கூட அடிச்சு இல்லை நாம கூட அப்படியே தடவி கூட்டிட்டு போகலாம். முட்டார் கண்ணன் மாதிரியே இருக்கு. எல்லாம் கண்ணன் கிட்ட இருந்து கத்தல் எல்லாருக்கிட்டையும் உரைச்சிக்கல். யாரையும் கொம்பாட்டம் பண்றது கிடையாது. வள்ளலா இருக்கு தன் வள்ளல் தன்மையை காண்பிக்கல். கண்ணகிட்ட இருந்து கத்தல் இருக்கான். வாசல் சிஷாந்தியோ வாசுதேவா அப்படிங்கிற கீர்த்திக்கு மேலவா தெரியும். வாத்சல்யத்தை கத்தல் இருக்கான் கண்ணன் கிட்ட. வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, வாத்சல்யங்கிறதே கிட்ட தான் இருக்கிற குணம். அந்த குணத்தை தான் எம்பெருமான் கிட்ட இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பசுமாடு என்ன பண்ணும், தன்னுடைய கண்ணு குட்டிகளை எல்லாம் நக்கும். அதாவது தாய் பசுவானது கண்ணுக்குட்டியை பிரசவிக்கும். அது பிறந்த உடனேயே அந்த கண்ணுக்குட்டி மொத்தம் ஒரே ரத்தமா இருக்கும் உடம்புலாம். இது உடம்பு இல்லைன்னா அது பிறந்து இருக்கு. ஒரே ரத்தமும் துர்நீரும் நாற்றமும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது சகிக்க முடியாது. உடனே இந்த கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டம். நம்ம மனுஷனா இருந்தோம்னா குழந்தை பிறந்தாச்சுன்னா உடனே நரசம்மாலாம் எடுத்துன்னு போய் அதை குளிப்பாட்டி ஆனா பல பல பல பல பிரிஞ்சு கொஞ்சம் யோகா கொண்டு வந்து காமிக்கிறாங்க குழந்தை பாருங்க அப்படின்னு. கண்ணுக்குட்டிக்கு யார் பண்ணுவான்? இந்த கண்ணுக்குட்டியை யார் எடுத்து குளிப்பாட்டுவா? அப்போ இந்த தாய் பசு அம்மா பார்க்குமா? இந்த கண்ணுக்குட்டி மேலே இருக்கிற இந்த தோஷங்கள் ரத்தம் மாம்சம் என்னென்ன இருக்கோ ரத்தத்தையும் தன் நாக்காலேயே நக்குமா, தன் நாக்காலேயே நக்கி நக்கி அது சுத்தமாட்டோமா. எப்படிப்பட்ட ஒரு குணம் இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரத்தவாடங்கள் பியூர் வெஜிடேரியன், அதுக்கு ரத்தங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி. ஆனா கூட தன்னுடைய கண்ணுக்குட்டியாச்சேன்னு அது இருக்கிற ஸ்நேகத்தினால அது நிறுத்த தோஷங்களை எல்லாம் மறந்து அதை சுத்தமாக்குமா. அந்த மாதிரி எழுதுமா தன்னுடைய பக்தர்கள் கிட்ட தோஷங்கள்லாம் இருந்தா கூட அதை அப்படியே மன்னிச்சு அவள் அரணித்துக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தான் இந்த வாட்சல்யம்ங்கிற குணம். கண்ணுகுட்டி கிட்ட பசுமாடு இருக்கிற மாதிரி பகவான் பக்தர்கள் கிட்ட நடந்துக்கிறானோ அதை சொல்லும் போது சுவாமி தேசிகன் சொல்ற, கண்ணுகுட்டியை பார்த்துட்டு கிருஷ்ணன் கஷ்டன் தாங்கிறது கிடையாது, கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் கண்ணுகுட்டியே கஷ்டம்தான். கண்ணுகுட்டினா பசுமாடு, பசுமாவே கஷ்டம்ன்றது கிருஷ்ணனை பார்த்து தான் கஷ்டம்ன்றதுங்கிற வாத்சல்ய சிக்ஷா இவன் வாசுதேவாத். ஏன்னா இந்த கண்ணுகுட்டி வச்சுக்கெல்லாம் கிருஷ்ணன் எத்தனை பிரேமமா இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துதான் சித்தமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி அப்படின்னும் தந்தை மறித்து இனிது உகந்த காளா என்னும் அப்படின்னா சொல்ற மாதிரி இந்த கண்ணுக்குட்டியை அப்படியே கட்டிக்கிறான். இந்த கண்ணுக்குட்டி இல்லை அப்படியே கழுத்துல இருக்க கட்டிக்கிறான். அதோட அப்படியே போய் என்னான போய் தீர்த்தவானம் பண்றா. இப்படி இத்தனை பிரேமா இருக்கிறது பார்த்து தானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பசுமாடு கத்துன்றதான் அன்னைக்கு கிருஷ்ணாவதா இருக்கு. அதனால கண்ணனை பார்த்து வளர்ந்த பசுக்கள்லாம் அதான் வல்லம் பெரும் பசுக்கள். கண்ணனுடைய கானத்தை கேட்டு கேட்டு வளர்ந்த பசு, வேணு கானத்தை கேட்டு கேட்டு வளர்ந்த பசு, கரவியின் கணங்கள் கால் கரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே. கண்ணன் வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சா பறவையின் குணங்கள் தான் ஓடி வந்து அப்படியே பறந்து வந்து படுவாது கிடக்கும். கண்ணன் வேணுகானம் கேட்டா இந்த பறவை குணங்கள் எல்லாம் அப்படியே மேஞ்சின் இருக்கிற கண்ணுக்குட்டிகளோ மான் குட்டிகளோ இதெல்லாம் மேய்ந்த புல்லும் கடைவாய் வயிற்று வர அந்த புல் அப்படியே வாயிலேருந்து கீழே போயிருந்துக்கிறது கூட தெரியாமல் ஆளும் கண்ணனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். கண்ணனுடைய போட்டோவை பார்த்தா தெரியும் கூட பின்னாடி முகமாறு இருந்து கண்ணன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. அதனால வள்ளல் பெரும்பதுக்கள் கண்ணனுடைய வேறுகாணத்தை கேட்டே வளர்ந்தது. இது புல் சாட்டு வளர்ந்த பசு இல்லை, அதெல்லாம் எப்படி கறக்கிறது? கண்ணனால வளர்ந்த பசு வர புல்லால வளர்ந்த பசு இல்லையா? இது அப்படி தேங்காவே புக்கிருந்து சீர்த்த முறைபற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் அந்த பசுக்கள் அதிக பசுக்கள் இத்தனை இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? நமக்கு நிறைய பசு இருக்கு, நிறைய க்ஷீரம் இருக்கு, நிறைய தானியங்கள்லாம் இருக்கு, பயிர்கள்லாம் நல்லா இருக்கு, ஜலம் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க அது செல்வம் நிறைந்து அந்த செல்வம் நிறைந்திருக்கு. நிறைந்திருக்கு மாத்திரம் இல்லை, நீங்காமல் ஸ்திரமா நமக்கு இருக்கான் அப்படிங்கிறது ஆனுஷங்கிகமான கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சின்னாமா வேற நோய்பு இருந்தா அது கிடைக்கும் அப்படின்னா. அப்போ பெரியவர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஆயர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதையே சாத்தா வச்சுட்டு நேர போய் கிருஷ்ணனே எங்களுக்கு பத்தியா வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் மனுஷனுக்கு என்னென்ன க்ஷேமங்கள்லாம் வருமோ அதெல்லாம் அழகா எடுத்து சொல்லு. என்னென்ன தோசியெல்லாம் மனுஷன் ஆசைப்படலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற மாதிரி நேரத்துல கூட இதுக்கு ஒரு அனுவாசம் இருக்கு. ஆ பிரம்மன் ராம் மனோ பிரம்மவர்த்தி ஜாயதான்னு ஆரம்பிச்சு அத்தனை இடத்துல அனுவாசம் இருக்கு. அந்த அனுவாசத்துல என்ன விஷயம் இருக்கோ அதுதான் இந்த பாத்திரத்தில் இருக்கு. நிகாமே நிகாமே பர்ஜன்யோ வருஷத்தூ, நாங்க ஆசைப்படும் போதெல்லாம் மழை பெய்யும். கலையோ ஓச நிறைய பச்சந்தாம், நிறைய தானியங்கள் தான் நிறைய வளரும். சோகக்ஷேமோன கல்பதாம், நீங்காத சொல்லும் எங்களுக்கு நிறைந்து இருக்கணும். இங்கே பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் எல்லாருமே அவாவா காரியத்தை அழகா செஞ்சுன்னு சோஷமா இருக்கணும். பசுமாடெல்லாம் நிறைய பால் கறக்கணும். காலமாடுகள்லாம் நிறைய கொதி சுமக்கிறதுக்கான சக்தி இருக்கணும் அப்படின்னு மொத்தமும் இந்த அனுபவத்தை அழகா ஒரு வேதத்துல அந்த அர்த்தம் தான் இங்க வந்து வேதம் அடைத்துக்கும் வித்தாகங்கிறபடியால வேதம் சொன்ன அத்தனை அர்த்தத்தையும் யார் கொடுப்பான்னா கண்ணன் தான் கொடுப்பான் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இந்த பாசுரம் அழகா அமையுது, அதையும் இதையும் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பல விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு இருக்க ஆண்ட இதுலயே ஒரு பொடி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, மனுஷனுக்கு எந்த செல்வம் வந்தாலும் சரி அது நிறைந்து இருக்காது, திருப்திய பூர்த்தி அப்படிங்கிறது கிடையாது. கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் போறமா திருப்தியா அப்படின்னா இன்னும் அடுத்தது சம்பாதிக்கணும் அப்படின்னா போராட இன்னும் அதிகமாக்கணும், ஒரு கோடி ரெண்டு கோடி ஆக்கணும், இன்னும் மூணு கோடி ஆக்கணும் அப்படின்னு மேல மேல ஆசை இருக்குமே தவிர ஒரு நிறைவு அப்படிங்கிறது யாருக்குமே வராது. போரும் அப்படிங்கிற எண்ணம் வராதா, கரண்டன் கிட்ட போய் யாசனம் கேட்கணும் அப்படின்னு ஒருத்தன் போனா கரண்டன் கிட்ட கேட்டா கரெக்டாக கொடுப்பான், கொடுத்த மாதம் இல்லை நிறைய கொடுப்பான் அப்படின்னு நல்லா தெரியும். இவன் போன சமயத்துல கண்ணன் வந்து அத்தியங்கம் பண்ணிட்டு இருந்தான், தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தான், ஒரு கிண்ணத்துல எண்ணெய் இருக்கு பக்கத்துல. இவன் போய் பௌதி வித்யாந்திங்கிற மாதிரி இவன் பிக்ஷாந்தேகி அப்படின்னு இவன் கேட்டான். உடனே கர்ணனுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டா, எண்ணெய் இருக்கோ உடனே அதை கொடுத்துரும், கையில எது ஆபரோ அதை எடுத்து கொடுத்துரும், எதுவும் ஆனாலும் கேட்டா காக்க இருக்கக்கூடாது, இவன் வரேன் அப்படிங்கிறதே கிடையாது, அதை கொடுத்துடும் அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும் அப்படின்னா. இவன் கையில ஒரு கிண்ணம் வச்சுட்டு இருந்தா என்னைக்கா அந்த கிண்ணத்தை எடுத்து இடது கையாலே கொடுத்துட்டான் கர்ணன். ஏன் இடது கையால கொடுத்தான் அப்படின்னா, எந்த கை கிடைக்கிறதோ அதை கொடுத்துருவோம், அது வலது கைக்கு மாத்திக்கணும், எப்பவுமே வலது கையால் தான் கொடுக்கணும். ஆனா கர்ணனுக்கு என்ன கேட்டான்னா, இடது கையிலேருந்து வலது கையை மாத்திக்கிற அளவு விளம்பரம் கூட கூடாது, கேட்டவனே கொடுக்கும். நமக்கெல்லாம் அந்த ஒரு க்ஷண காலம் விளம்பரம் வந்தா அப்படின்னு மனசே மாறிடும், அப்படி இங்கே அந்த கையை மாத்திக்கிறதுக்குள்ள இது கொடுக்க வேண்டாம் வேற கொடுக்கலாம் தோணுது. இந்த மாதிரிலாம் கர்ணனுக்கு தோணாது, தோண கூடாதுங்கிறதுக்காக அர்த்தனை கொடுத்துருவான், அதே எடுத்து கொடுத்துட்டான். பெரிய கிண்ணம் வெள்ளி கிண்ணம், வேற ஏதோ கொஞ்சம் கூட தான் ஆசைப்பட்டு வந்த, ஆனா கிடைச்சது வெள்ளி கிண்ணமே கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். அவர் கிளம்பிட்டேன் திரும்ப எதுக்கு ஒருத்தம் வந்தா என்ன கேட்டா, நான் கர்ணன் கிட்ட போயிட்டு வரேன், என்ன கிடைச்சது அப்படின்னா வெள்ளி கிண்ணம் கிடைச்சது அப்படின்னா, பரவாயில்லையே சந்தோஷமாச்சேன், வெள்ளி கிண்ணம் உனக்கு பக்கத்துல கிடைச்சதா அப்படின்னா என்ன சந்தோஷம், என்னுடைய தாரித்திரம் பாருங்க, அவன் தங்க கிண்ணத்துல தேய்ச்சிருந்தா என்ன தேய்ச்சிருந்தா அப்ப எனக்கு தங்க கிண்ணமே கிடைக்குமே அப்படின்னா. அதனால மனுஷனுக்கு திருப்திங்கிறது வராது, ஆனா ஆனால் ஏன் நிறைந்து அப்படின்ற அதே மாதிரி நீங்காத செல்வம் அப்படின்ற நீங்காத செல்வம்ங்கிறதும் மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா எந்த செல்வமா இருந்தாலும் நீங்க வேண்டியதுதானே, கொஞ்ச நாள் தானே இருக்கும், அதுக்கப்புறம் நிக்காது செல்வானாலும், அது போயிட்டே இருக்கும் போது ரூபா நேரத்துல இருந்தாலும் எல்லாம் போக வேண்டியதுதான், ஸ்திரமா நிக்காது. அப்ப நீங்காத செல்வம்னு ஆண்டால் எதை சொன்னார், நிறைந்த செல்வம் அப்படின்னு ஆண்டால் எதை சொன்னார் அப்படின்னா, அதுக்குதான் சாபதேசம் முக்கியம். இப்ப ஆண்டால் இப்படி சொல்லியிருக்காரோ, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு இதை சொல்லல, இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லலை, பகவத் அனுபவ ஐஸ்வர்யம், பகவத் கைங்கரிய ஐஸ்வர்யம், அதுதான் நீங்காத செல்வம், அதுதான் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு அதைத்தான் பிரார்த்திக்கிறேன். அது வரைக்கும் பகவானியோட அனுகிரகம் திருப்தியா இருக்கலாம், என்னைக்கும் மாறவே மாறாது, நீங்காக செல்வம். ஏன்னா அனுபவமும் பகவான் அனுபவமும் பகவான் கைங்கரியமும் அது நமக்கு பரம திருப்தி எதனும் மாற்றம் இல்லை, நம்மளுக்கு தெரியாது அனுபவம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த யாரும் எனக்கு கொஞ்சம் கூடும் அப்படின்னு கேட்க முடியாது, பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பண்ற பகவதத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்து பாக்கி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது, மொத்தம் பங்கு போட முடியாது. அத அதனால நீங்கே போகாது, அதுக்காக நீங்க போகும், இன்னொருத்தர் வாங்கினாலும் இங்க அதிகமாகும், அது அனுபவத்தை எடுத்து சொன்னா இவருக்கு இன்னும் அனுபவம் அதிகமாக ஆகும் தவிர குறையாது. அதனால நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டல் இதைத்தான் சொல்ற அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த பாசுரத்துல சாபதேசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவித்து சாத்தின் ஈராதினால், பூஜி உலகம்தான் உத்தமன் அப்படிங்கறது ஆச்சாரியன் தான் சொல்றது, ஆச்சாரியன் தான் உத்தமன், தான் இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சம்சாரிகள் மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு நமக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி வேண்டியதெல்லாம் எடுத்து சொல்றபடினால அவர் தான் உத்தமன். தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சிஷ்யர்களுக்காக கஷ்டப்படுறவர். அவர் ஓங்கி உலகம்தான் அப்படின்னா மகா மகாத்மியம் அவருக்கு, அவர் கீர்த்தியினாலே உலகத்தை எல்லாம் மறந்திருக்கான். சம்பதே சொல்றார் விஸ்வவியாபின்யகாதே எதி நிருபதீயத சம்பதே காரணவேஸ்மின். இந்த லோகம் முழுக்க ராமானுஜருடைய குரு சமுத்திரம் அப்படிங்கறத எல்லா திக்கிலும் இருக்கான். லோகமே அதுதான் இருக்குங்க. அப்படி ஒரு கீர்த்தி அதுல ஓங்கி உலகந்த அப்படின்னா தன்னுடைய கீர்த்தியினாலே லோகம் மட்டும் வியாபிச்சு இருக்கிற அப்புறம் ஓங்கின்னு சொன்னபடினால அவர் சரீரத்தினாலே சிரித்து இருக்க அப்படின்னு பக்கத்துக்குதான் சின்னவரா இருக்க. ஆனா கீர்த்தியோ ஞானமோ இல்ல அவருடைய வைபவங்களோ எடுத்து பார்த்தான்னா அது உலகத்தை நீங்க இருக்குமா சீரீகங்க லோகம் வரைக்கும் போகும். அங்க இருப்பாலாம் பேசிட்டு இருப்பான் பூலோகத்துல அப்படின்னு பேசிட்டு இருப்பாளாம். அங்க அந்த அளவு வியாபிச்சு இருக்கும். அழகா சொல்றார் பிள்ளா நடந்து செய்வார் வடிவு சிரித்து மகாத்மங்களை உடையராய். ரொம்ப வடிவு சின்னதா இருக்கும், ஆதாரம் சின்னதா இருக்கும், ஆனா மகா மகாத்மியம் இருக்கக்கூடியவர் மகாந்த ஸ்ரீ வைஷ்ணவர் என்னை அடிமை கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர் இங்கே தெரிய இந்த உலகம் ஒன்றும் உடல் நிறைய திருமாமேலு நிமர்த்த செந்தாமரை கண்ணனுடைய ஸ்ரீராமனனுடைய நாற்பூ போலே இருக்கிற திருவடிக்கே புகுமை உருவோ பாவியேலுக்கு என்கிறார். கரணுஷே உருவோ பாவியேலுக்குன்னு பார்க்கணும். உருவோ பாவியேலுக்கு இ உலகம் ஒன்றும் உடல் நிறைய திருமாமேலு நிமிர்த்த செந்தாமரைக்கண் தென் திருக்குறளன் வருமா விரைநாள் மலர்களுக்கு புகுதிரண்டு அவன் அடியார் சிறு மாமனிதரா என்னை ஆண்டார். இங்கே திடீரெனு அவருடைய அடியார்கள் வைஷ்ணவர்கள் மகான்கள் சிறு மாமனிதர் பாக்கத்துக்கு சின்னவளா இருந்தார். ஆனா மாமனிதர் இங்கே மாமல பெருமாள் மாதிரி முதல்ல பாக்கத்துக்கு சின்னவளா இருந்தார். ஆனா திருக்குறள் பெருமாள் அந்த மாதிரிதான் இவ்வளவு இருக்காளாம். ஆதாரோ பெற்ற கீர்த்தித்தம் அகதிங்கிறார் தேசிய நான் பார்த்த ஒண்ணும் வாதம் பண்ண வந்தவர் ஒண்ணு பார்த்தா தேசிகன் சின்னவரா இருக்கார். ஆதாரம் பெற்ற ஆதாரம் ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா கீர்த்தியும் ரொம்ப பெருசா இருக்கு. கீர்த்தி சித்தமகதி அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு கீர்த்தி அப்படின்னா அப்ப தேசிய அவரை மதத்தின ஆகாரோ கிறிஸ்தவங்க அப்படின்னு ஆகாரா அப்படின்னா ஆ அப்படிங்கிற குறிகள் கிறிஸ்தா அப்படின்னா குறிங்க இருக்கும். ஆங்கிற எடுத்த போய் குறிங்க எப்படி சொல்லலாம் ஆதான குறி ஆங்கிற தீர்க்கம் தானே இருக்கு கிறிஸ்தம் இல்லையே நீட்டு தானே இருக்கு எப்படி சொல்லலாம் வேற அர்த்தத்தில் கேட்டு கேட்டேன் அரை மடக்கிறதுக்காக அவர் சொல்றது ஆகாரகனா வடிவம் இருக்கும். அப்ப அதே மாதிரி சிறுமாமேலி நிமித்த அப்படின்னு பெருமாள் எப்படி சிறுமாமேலி நிமித்தானோ அந்த மாதிரி சிறுமாமனிதரா என்னை ஆண்டார் அப்படின்னு பாகவதன் எடுத்து சொல்றார். இவர்களும் சிறு மாமனிதரா இருக்கலாம். அதாவது ஓங்கி உலகண்ட உத்தமம்னா இப்படிப்பட்ட ஆச்சாரிய பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே சின்ன ரூபத்துல காஞ்சி அஞ்சரை அடியில் சின்னவாளா இருக்கும். ஆனால் ஞானத்திலேயோ காரூண்யத்திலேயோ வைபவத்திலேயோ இதெல்லாம் பார்த்தானா திரீக்கிரம பெருமாள் மாதிரி உலகத்தை விஞ்சிற அளவு நிற்கிறாளா. அவள்தான் ஓங்கி உலகந்த உத்தமன். உத்தமன் ஏன் சொல்றார் அப்படின்னா இந்த லோகத்தை எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறதுனாலே உத்தமன். அவனுடைய பேர் பாடி ஆச்சாரிய திருநாமத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய திருநாமத்தையும் பாடணும். தனியின் நித்தியம் விடாம சொல்லணும். அதுதானே திருநாமம் இருக்கு. அதாவது சுரப்பும் திருவும் உணர்வும் சொலப்புதில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றதவோடும் உரைக்கின்றனன் யான் உமக்கு அறம் சீரும் உருகதியை துறக்கும் பெருமை ராமானுசா என்று சொல்லினே. ராமானுசான் சொல்லி பாருங்க. ராமானுஜான நான் அந்த அக்ஷரத்தை சொல்லி நாலு எழுத்து சொல்லுங்க. என்ன ஆனா சுரக்கும் திருவும் உணர்வும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளேயே சொல்லுகள் வாய் அமுதம் பறக்கும் வாயில சித்தி அமுதமா இருக்கும். இருவினை பற்றத ஓடும் ரெண்டு பாபங்களும் ஓடும். ராமானுஜான் பேரை சொல்லு ஆச்சாரிய திருநாமத்துக்கு அத்தனை பிரபாவம் இருக்கு. அதனால ஆச்சாரியனை காட்டிலும் அவனுடைய திருநாமத்தையே அவனுடைய தனியினையே நிச்சயம் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் அப்படின்னு ஆச்சாரிய திருநாமத்தை சொல்லி அவனுடைய காலக்ஷேபாதிகள் எல்லாம் பண்ணு சரணாகதி எல்லாம் பண்ண போனால் அப்ப நல்ல பழங்கள் எல்லாம் கிடைக்கும். முக்கியமானது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் மாசம் மூணு மழை பெய்யுமா அவர் உபதேசத்தினாலே உபதேசமே மழை அந்த உபதேசத்தினால மூணு மழை என்ன அப்படின்னு கேட்டானா, பகவத் சேஷத்துவம் அப்படின்னு ஒண்ணு, பகவானுக்கு நான் சேஷன், அவனுக்கே தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, பகவத் உபாயத்துவம் அப்படின்னு ஒண்ணு, பகவானே எனக்கு உபாயம் வேற விதி கிடையாது அப்படிங்கிறது ரெண்டாவது, மூணாவது பகவத் போக்யத்துவம், பகவானே போக்யம் எனக்கு. பகவத் சேஷத்துவம்னா என்னன்னு கேட்டா, நீ யார் அப்படின்னு கேட்டானா, நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யோகியதனா எதுவும் சொல்லாமல், அடியேன் பகவான் தாசன், பகவானுடைய தாசன், இந்த இந்த திவ்யத்தை இந்த பகவானுடைய தாசன் அடியேன் அப்படின்னு சொல்றதா பகவத் சேஷத்துவம். அதை நமக்கு புரிய வைக்கிறதா, அதுதான் பெரிய மழை. இந்த ஆத்மா கொள்ளும், இது சம்சாரம் அப்படிங்கிற வெயில்ல வாடி போகாம இருக்கிறதுக்கு மூணு மழை முக்கியம். ரொம்ப இந்த மூணு மழையில் நடந்திருந்தோம்னா சௌத்தமா இருக்கலாம். ஒன்னு பகவத் சேஷத்துவம், பகவானுக்கு தாசன் நான் அடியேன் அடியேன் அடியேன் பகவத் தாசத்துவத்துல ஊறி நிற்கணும். அது மாத்திரம் இருந்தா போறாது, நான் பகவானுக்கு தாசன் தான், ஆனா எனக்கு வேண்டியதை நான் பாத்துக்கிறேன், நான் என்னுடைய உபாயத்தினாலே சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியும், ஞான சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், பகவத் உபாயத்துவம், பகவானே எனக்கு உபாயம், வேற உபாயம் எனக்கு கிடையாது, பகவதேக உபாயம், இதுவானாலும் பகவான் கையிலேருந்து எனக்கு வளர்த்தும் அப்படின்னு தான் இது ரெண்டாவது நிலை. அப்ப நமக்கு சம்சாரத்துக்கு அடுத்த கஷ்டமும் போயிடும், பகவத் சேஷத்துவம் இருந்தா பகவானுக்கு இருந்தா, அப்ப இது அகங்காரத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். ஆனா கூட நானே பாத்துக்கிறேன், எனக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அது பார்த்து கஷ்டப்படணும். அதாவது பகவான் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அது போடும், அவனே பார்த்து எனக்கு கொடுப்பான் அப்படின்னு இருந்தான்னா, நாமளே கஷ்டப்பட்டு செஞ்சா கூட பகவான் கொடுக்கறதுனால நமக்கு வரப்போகுது, நம்ம செஞ்சவங்க எப்படின்னா வரப்போறது இல்லையே, அதனால அவனே கொடுப்பான், அவனே உபாயமா நினைச்சோன்னா அப்ப இன்னும் நல்லா சோஷமா இருக்கலாம். இரண்டாவது மழை, இந்த மழை பெஞ்சதுன்னா சம்சாரதாகவும் இல்லாம இருக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டானா, பகவான் போக்யத்துவம், பகவான் தான் எனக்கு வேணும், கண்ட பலர் சம்சார பலர்கள் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறது இல்ல, உங்களுடைய அனுகிரகம் வேணும், உனக்கு கைங்கரிய மரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப மூணாவது மழை, இதுவும் புரிஞ்சுன்னு பகவான் போக்யத்துவம் இருக்குன்னு, அப்ப இது மூணாவது மழை, அப்ப இருக்கிற மொத்த கஷ்டமுமே போயிடும், உங்கள் மும்மாறி வீடு மூணு மழை பெஞ்சானா நிச்சயம் சௌக்கியமா இருக்கு. மாதிரி சம்சாரம் மொத்தம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு சம்சாரத்தை சாபங்கள்லாம் போறதுக்கு இந்த மூணும் மழையா, பகவதேக சேஷத்துவம், பகவதேக உபாயத்துவம், பகவதேக போக்யத்துவம், அவனையே நம்பி இருக்கணும், அவனே பலனா வரணும், நான் அவனை சேர்ந்தவனே அப்படிங்கிறது, அவர் உபதேசத்தான் அவருக்கே வரும், நமக்கும் வரவேற்கிறார் அவர் ஆச்சாரியர். ஊக்குவரும் சென்னலூடு கடலுகள பூங்குவரை போதில் புதுவந்து கண்படுத்தார், சென்னல் அது நடுவில் மீன் எல்லாம் போடுது, ஓங்கி வளர்ந்த சென்னல் அப்படிங்கிறது இந்த மூணு வந்து மழை பெஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, பகவத் உபாயத்துவம், பகவத் போக்யத்துவம், இந்த மூணு வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் அனுபவம் தான். இந்த சம்சாரத்துல முக்தானுபவத்தின் மோட்சம் பேசிக்க, சீவை குண்டத்துல என்ன அனுபவம் அது இங்கேயே வந்துடும், ஏன்னா நல்லா பயிர் வளர்ந்துடும், இந்த மழை பெஞ்சா பயிர் வளர்றா மாதிரி இந்த மூணு மழை பெஞ்சதுன்னா அப்ப பகவத் அனுபவம் அப்படிங்கிற பயிர் நல்லா செழிப்பா வளருமா, ஆனா ஒசரமா வளரணும், ஓங்கி பெரும் சென்னல் அவர் அனுபவத்திலே தெளிச்சு நிக்கிற மாதிரி வளர்ந்து நிக்க, ஊடு கடல் போல இரு நடுவுல நடுவுல மீன் போடுது, அது என்ன கேட்டா கைங்கரி, இது பகவத் அனுபவத்துல நிஞ்சி நிஞ்சி நிக்க நடுவு நடுவுல கைங்கரியம் பண்றா இவர், கைங்கரியங்கள் கைங்கரியே ஒரு அனுபவம் தான், அனுபவத்தை நிஜ பிரம்மாய் பக்தன் புரியாது தீவிரகாரிக ஆதம் சந்தியாவுலம் வந்தான் அப்படின்னா அது ஒரு அனுபவம், பகவானை குத்தி அச்சலாயிரமா அனந்தாயிரமா கோவிந்தாயிரமா கேட்பானமா நாராயணமா பக்தியோடு கூட எம்பெருமானுக்கு ஆட்சி நிவராஜா சிவன் நாராயண பிரித்தேர்த்தம் அப்படின்னாத்தம் உபாசிஷி எல்லாமே எப்படிதானே எம்பெருமான திருவுள்ளத்துக்காக அவனுடைய திருவுள்ள உழைப்புக்காக அப்படின்னா இருக்கிற கைக்கரியம் மொத்தமுமே எல்லாமே இந்த அனுபவத்துக்கு நடுவுல அழகா வந்து வந்து சேர்றதா மொத்தம் ஓங்குவரும் சென்னல் ஊடு கடல் உகல நடுநடு வருது அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாமல கைங்கரியம் வரும் ராகஸ்காலத்துல கைங்கரியம் மத்தியானத்துல கைங்கரியம் ஆஜ்யா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் ஆஜ்யா கைங்கரியம்னா சந்தியாவந்தரம் முதலானதெல்லாம் உருக்கூட அனுஜா கைங்கரியம்னா கோயிலுக்கு போய் செய்யக்கூடிய புஷ்பகமத்தனம் முதலானதெல்லாம் அதெல்லாமும் கொஞ்சம் அனுபவிக்கணும். இந்த கடல் உகது அது சொல்றதா மீன் நடுவு நடுவில் நான் இருக்கேன் நான் இருக்கேன். அப்ப கைங்கரியத்தினால அனுபவம் அதிகமாகும், அனுபவத்தினாலே கைங்கரியம் பிராப்தமாகும். பெருமாள் எழுந்திருக்கார் காஞ்சிபுரத்தில், தேவராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எதிர்க்க சுவாமி தேசியம் எழுதுகிறார். புரட்டாசி சவணம் உற்சவம் பிரியாவிடை அப்படின்னு சொல்லுவான். பெருமாள் தேசிகனை ஒட்டு பிரிய முடியல, தேசிகனுக்கு பெருமாளை ஒட்டு பிரிய முடியல, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அநேக பக்தர்கள் எப்படி இவா எப்படி பிரிய போறாளோ அப்படின்னு அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா. எப்படி தேசியம் விட்டு பிரிஞ்சு பெருமாள் இருக்காரோ, எப்படி பெருமாள் விட்டு பிரிஞ்சு தேசியம் இருக்காரோ, இவர் தூக்குழுக்கு போனமே அவரோ மேலே சன்னிதிக்கு போனமே அது எல்லா பக்தர்களுமே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அனுபவம் அனுபவம் இப்பவும் செய்யலாம் இந்த அனுபவத்தை. அப்ப பெருமாள் கோவில் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அனுபவம் அப்படி நன்னா இருக்குச்சா அதுல தான் ஏதாவது கைத்தறி மரணம் அப்படிங்கிறதுக்காக செத்து பக்கத்துல கையெழுந்துட்ட இந்த தீபத்தையே தாங்கையில வாங்கிட்டேன். தீபத்தை கைங்கறி மாட்டேன், ஐயோ சுவாமி தீபத்தை விழுந்துருவா அப்படின்னா அவர் இந்த உலகத்திலே இல்லையே, அவர் அனுபவம் எல்லாம் இருக்க அவர் தீபத்தை கைங்கறி பண்றார். இன்னொரு சுவாமி என்ன பண்றார், அவருக்கு திருமாவை வேலை பண்றேன் நான் அப்படின்னு வேலை பண்ற கைங்கறியை பண்றார். மகாசுவாமிகள் மகான்கள் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் தீபத்தை விழுந்துடாமா அதான் அனுபவம் கைங்கறி. அதான் பூங்கு உரை போலி பூங்கு வெறும் சென்னலோடு கடல் போல பூங்குவலை போதும் பொறிவண்டு கண்படுத்தார். அடுத்து இந்த ஆச்சாரியர்கள்லாம் பூங்குவலை போது அதிகம் போது ஆனா அதிகம், அதாவது ஞானம் ஞானம்தான் மலரும் மூணு. நம்மளுடைய ஞானத்துக்கு சங்கோஷம் விகாசம் உண்டு அப்படின்னு நம்ம சித்தாந்தம். ஞானங்களும் ஒரே மாதிரி இருக்காது, வெளியே மக்களும் நிறைய போகும் அப்படின்னு சுருக்கிக்கும். அது அந்த சுபாவம் உண்டு, தடைகள் தான் சுருக்கிக்கும். அது தீபத்தினுடைய வெளிச்சம் மாதிரி இருக்கு, தீபத்தினுடைய ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா அதனுடைய வெளிச்சம் நல்லா பரவும் இல்லையா, ஞானம் நல்லா பரவும். உடனே ஏதாவது போட்டு தடை பண்ணிட்டோம்னா அதோட நின்றும் அதுக்கப்புறம் போகாது இல்லையா. அந்த மாதிரி ஞானமும் நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிற தடையினால மேலே போகாம இருக்கும். அப்படி பூங்கு உழைப்பு ஞானம் ஆற்றாண்டிய ஞானம் அத்தனை விசேஷமா இருக்கும். அதுல பொய் வந்து கண்டெடுத்த அதுல போய் இந்த வந்துகள் அப்படின்னா சிஷியர்கள்லாம் அதிலேயே மோகிச்சு நிற்கிறாராம். நிறைய கேட்கிறா சந்தேகங்கள்லாம், எங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லணும்னு ஆச்சாரனுடைய ஞானத்திலேயே தெளிச்சு நிற்கிறேன். எங்க ஆச்சாரனுடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமான அதுலேயே தெளிச்சு நிற்கிறேன். ஏன்னா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் எங்க அழகா கிடைச்சிருக்க அப்படின்னா பொய் வந்து கண்படுத்தா அதிலேயே மோகிச்சு போறா. அவ ஆசையெல்லாம் மறந்துட்டான் சிஷியர்கள்லாம். ஏன்னா இவருடைய ஞானம் இப்படி அதிசயமான ஞானமா இருக்கும். இந்த பார்த்து சுவாமி வேதாந்த சுவாமி பகவான் பாஷ்யகாரருடைய ஞானமும் இதெல்லாம் பார்த்து சிஷியர்கள் எப்படி அதே கிடையாது கடந்தார்கள். எனக்கு இன்னும் சொல்லும் இன்னும் சொல்லும் இன்னும் சொல்லும் அப்படின்னு அந்த மாதிரி அதிலேயே மோகிச்சு நிற்கிறாரா. பூன் குழந்தை போரில் பொறிவந்து கண் படுத்தார் தேங்காதே புக்கராச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, தேங்காதே புக்கேந்து தமிழை பற்றி வாங்க குடம் இருக்கும். அவர்கள்லாம் கேட்க கேட்க கேட்க பசுமாறு மாதிரி இவர்கள்லாம் பொழிந்துட்டே இருக்காராம். பசுமாறு பாலை பொழிகிற மாதிரி இவர்கள் அனுபவத்தையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் பொழிந்துருக்கு. ஏன்னா கறக்கும் கருத்துரை கேட்டது கன்றன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல்லமுது அப்படிங்கிற தேசி. அதெல்லாம் பசுமாடு மாதிரி சொல்கின்றன நம்மளை எல்லாம் கன்றுகளாக்கி நமக்காக பாடுகளை புரிந்து கொடுக்கிறார்கள் அவர்கள்லாம். அதனால ஆச்சாரியனா அழகா சொல்றது, பூங்கோடை போதில் பெரியவண்டு கண்டெடுப்ப தேங்காவே புக்கிருந்து சீர்த்தமுனை பற்றி வாங்க. அதை கறக்கணும்னா ஆச்சாரியர் எத்தனையோ ஞானம் இருக்கு. நமக்கு தேவையானது மாத்திரம் நம்ம மொத்தத்தை அவர் சொன்னாலும் நாம தாங்க மாட்டோம், வாங்க குடம் நிறைக்கும் அடுத்த குடம் நிற்கணும். ஏன்னா அது ஞானம் மொத்தத்தையும் வாங்கறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது. இப்போ தேவ கஷ்டப்பட்டு மொத்தத்தையும் வாங்கினோம்னா பல்லல் ரொம்ப சுக்கலா இருக்கிற இந்த ஆச்சாரியர்கள் நீங்காவது செல்வம் நிறைந்து நமக்கும் நீங்காவது செல்வம் நிறைந்திருக்கும். நீங்காவது செல்வம் நீங்க முன்னே சொன்ன மாதிரி இந்த நீங்காவது செல்வம் நிறைந்துன்னு ஆண்டால் எதை சொன்னார் அப்படின்னு தேசியங்களை தான் கேட்கணும். ஏன்னா இந்த நீங்காத சொல்வம் நிறைந்து அப்படிங்கறது அப்படியே சம்ஸ்கிருதம் இருக்கு, கொஞ்சம் மாற்றாமல் டிரான்ஸ்லேட் பண்றது மொழிபெயர்ப்பு. நீங்காத சொல்வம் நிறைந்து நிரபாய கன உபசிதா அப்படிங்கிறது, நிரபாய இன்னைக்கு மாறி போகாது நம்மகிட்டே இருக்கக்கூடிய கனனா செல்வம் உபசிதாக நிறைந்து இருக்கணும். நிரபாய கன உபசிதா பெரிய ஐஸ்வர்யம் அதுதான் நம்மளுக்கு நீங்களே நீங்க அதுதான் ஆச்சாரியர்கிட்ட நமக்கு கிடைக்கும். அது பெரிய சொத்து, அது பல கோடி ரூபாய்க்கு சமானம். நவகிராமனுடைய சம்பிரதாயப்படி வழக்கம் ஸ்ரீ கிருஷ்ண தேசிக பதாம்புத பிரம்மராஜம் அப்படின்னு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ண தேசிகன் ஆச்சாரியன், அவருடைய திருவடி தாமரைங்கிற தாமரையில இவர் வந்தா இருக்கார். அப்படிதான் அவரும் எல்லாமே அந்த ரீதியில் அந்த பொருள் கண்டெடுப்ப நீங்காத செல்வம் நிறைந்து. அப்படின்னா காமாண்டியுடைய சம்பிரதாயம் அப்படிங்கிற செல்வம் தான் உண்மையான பெரிய செல்வம். அந்த விஸ்தாரமா ஜெயதி திராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி அவன் ஜெயந்தோ ஜெயந்தி அப்படிங்கிற எதிராக சூக்தி சாமானுடைய திவ்ய சூக்திகள் சீபாஷ்யம் கத்தியம் இதெல்லாம் அதெல்லாம் ஜெயதி. அது ஒரு தனம், அது ஒரு சொத்து. ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி, எந்திரமானுடைய திருவடி இல்ல எந்திரமானுடைய பாதுகை, அது பெரிய சொத்து. இது பிரமாணம், அது பிரமேயம். அந்த இந்திரவாணி பாதுகையை காட்டி கொடுக்கிறது நம்ம கிராமங்களுடைய சீசக்தி. இதால அது தெரியும். அதான் ஒரு கையில பிரமாணம், இன்னொரு கையில பிரமேயம். ஒரு கையில ஞானத்துக்கான உபாயம் இந்திரமானார் சீசக்தி, இன்னொரு கையில ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டானா பெருமாளுடைய திருவடி இல்ல பெருமாளுடைய பாதுகை. ரெண்டு ரெண்டு செல்வம். தது வயதனாக திரிவேதியும் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி புவிசந்தா அப்படி இருக்கக்கூடிய மகான்களுக்கு பல்லாண்டுங்கிறார் பாதுவாசத்தில் கடைசி சொல்லப்பட்ட. அப்படி நிரபாயமான ஒரு கணத்தோடு கூட பகவத் கிராமானது சம்பிரதாயம் அப்படிங்கிறது தான் அது இல்லாத ஒரு சம்பொருள் ஐஸ்வர்யம், அது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத ஆண்டாள் இந்த பாகத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்க. சதமகமீலா சாரு கலிஹாரஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாதிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி கோதா சுஷ்டிஷ்டாத்மதான ஆண்டாள் திருவடிகளே சரணம்.